நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா நீரின்றி யாரில்லை நீயின்றி நானில்லை நீரின்றி யாரில்லை நீயின்றி நானில்லை வேறின்றி மலரே ஏதம்மா வேறின்றி மலரே ஏதம்மா நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே அன்னை நீ முல்லைக்கு குழல் தந்த பெண்மை நீ பிள்ளைக்கு தோள் தந்த அன்னைக்கு அன்னை நீ அதிகாலையில் நான் கேட்பது நீ பாடும் பூபாலம் திருக்கோவிலே ஓடிவா